ஐயாவுக்கும் குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பொள்ளாச்சியிலிருந்து நவமணி பேசுகிறேங்க. மேலே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன், அதில் வந்து ட்ரெஞ்சு, நாங்கள் நீளமான ட்ரெஞ்சு போட்டிருந்தோம். அதில் இப்போ குழி எடுத்துட்டுக்காக மார்க் பண்ண அந்த குச்சி ஒன்று நட்டு வச்சுருக்குறோம் பாருங்கள். அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இப்போ அதில் அந்த இடத்துல வருது பாயிண்ட், நாலு மரத்துக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் வருது. அதில் அந்த இடத்துல தான் குழி தோன்ற மாதிரி வரும், ரெண்டுக்கு ரெண்டு குழி தோன்ற மாதிரி. பட் அதில் போடும்போது அவங்களால அதை எடுக்க முடியல, பூரா ஓலை இதெல்லாம் கிடக்குது. அப்படியே இருந்தாலும் சுற்றுச்சுவர் அதில் அந்த தொட்டி மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு வராது. கொஞ்சம் இந்த பக்கமோ அந்த பக்கமோ தள்ளி எடுத்தா செய்ய முடியும், அப்படி நாங்கள் எடுத்துட்டுங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அப்படி எடுக்கணுமா, அல்லது இந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் ஒன்று அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் ஒன்று போடணுமா அப்படிங்கிறது எனக்கு. ஆனால் அப்படி கேட்டேன், நீங்கள் எதுக்கு கேட்டு சொல்லுங்கள், நாங்கள் அது மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்கிறக்காக தான் இப்போ அந்த ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறக்காக தான் கூப்பிட்டுங்க. இப்போ இதில் பதில் கிடைச்சா அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அது மாதிரி குழியை எடுத்துருவாங்க. மேக்ஸிமம் நாளைக்கு அல்லது நாளான்னைக்குள்ளே அந்த, ஏன்னா இன்னொரு அஞ்சு குழி ப்ளஸ் இந்த குழி, அஞ்சு குழி நேற்றுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்த குழி ஒன்று மீதி வந்து பாறை மாதிரி இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு குழி வந்து கொஞ்சம் ரெண்டு அடி பக்கம் எடுத்திருக்காங்க. பட் அது எடுக்க முடியாமல் அப்படி நிற்கிது. பாறை இந்த கடப்பாறை வந்து கொஞ்சம் கூர்மை பண்ணிட்டு வந்து தான் போட்டானுங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பாறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு உண்டான ஒரு விளக்கம் எனக்கு கிடைச்சிதானா, அவங்ககிட்ட சொல்லிட்டு அந்த ஒர்க்கும் ஒன்று முடிச்சிருவாங்க. இன்னும் குழியில் வந்து நான் இன்னும் தண்ணி விடலைங்க, முடிஞ்சால் இன்றைக்கி விடுவேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு நான் வந்து குழியிலலாம் தண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளை அல்லது மறுநாள் ரெண்டு நாளும் கூட, இப்போ தண்ணி இருக்கிறத பொறுத்து ரெண்டு இதாக பிரித்தோ அல்லது ஒரு தடவையோ விடுவேன். நன்றி, வணக்கம்.